శ్రీమాన్వేంకటనాథార్య కవితార్కికేతరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతురాజతిపర్యంతరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గుణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహ ప్రసాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. இந்த மூணாவது சரணத்தை நேற்று பார்த்தோம். மூணாவது சரணத்துல சுவாமி தேசிகனுடைய பிரார்த்தனையும் சொல்லி சொல்ற நம இத மஜகஸ்த பரியாஜ பரியாஜன்னு சொல்லிட்டு துப்பியம் நமனா அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பகவதாசியம் அபாதயேதா தயேதாஷ்டமேன்னு அற்புதமான பிரயோகம் இந்த இடத்துல. இதை அத்தியாத்ம வித்தியைய அனுகிரகம் பண்ணணும், அதே மாதிரி பகவத் தாசியம் உமக்கு தொண்டு புரிவதற்கும் எனக்கு அனுகிரகம் பண்ணி கிருப பண்ணணும், என்ன தொண்டு புரிவு உம்முடைய தொண்டனாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய தாசனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு சத்தையை ஏற்படுத்தணும், இதுக்கு அனுகிரகம் கிருப பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணன்றதை பார்த்தோம். நம்ம இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ரசங்களை அனுபவிக்கிறதுக்கு முன்ன இந்த பாதத்துல இந்த சரணத்துல இருக்கக்கூடிய இந்த சப்த சுவாரஸ்யங்கள் அத அனுபவிக்கிறோம். அதுக்கு முன்ன ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன் நானு. இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னா பரியாய நிர்யாச பட்சா நிலாஸ்தாலம் ஒன்றுல பாம்போது பிஜி கபேட்டா அந்த என்ன இந்த கருத்மானுடைய நகங்கள் அழகு இப்படி அந்த திருமேனியில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய விசேஷத்தை கொண்டு சுவாமி கருத்மானுடைய வைபவத்தை சாதிக்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கருத்மானுடைய திருமேனிக்கு வரைச்சு ஒரு இந்த சரித்திரத்துல கருத்மானுடைய வைபவத்துல ஒரு நிகழ்வு. இந்த கருத்மானுடைய தாயார் விலகு அவர்களுடைய சக்கலத்தின்னு சொல்லி சொல்ற கத்ரு அவளுக்கு வரைச்சே கத்ரு 1000 பாம்புக்கு தாயாக இருந்துருக்க இவள் வினத்தை வந்து இந்த கருத்மானுக்கு தாயாராக ஆராய்வு. இந்த கத்ருவுக்கும் வினத்தைக்கும் ஏதோ ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில அந்த வினத்தையினுடைய ஒரு ஏமாற்ற வித்தியினால தோத்து போயிடுறாங்க. தோத்து போன பிற்பாடு இப்ப ஒரு போட்டி வைக்கிறா, அவளுக்கு அடிமையா ஆயிடுறா. யாருக்குதான் அம்மா இன்னொருத்தர் அதுவும் மாற்றான் தாய்க்கு அடிமையா இருக்கிறது எந்த குழந்தைதான் விரும்புமா? விரும்ப மாட்டான். அந்த அடிமைத்தனம் நீங்கணும். அடிமைத்தனம் நீங்கணும்னாக்க இந்திரனுடைய மாளிகையிலேருந்து சொர்க்கத்திலேருந்து அமிர்தத்தை எடுத்து வந்தாக்க உனக்கு அந்த அடிமைத்தனம் நீங்கணும்ன்றத பத்தி சொல்லி சொல்ற. அப்போ வினத்தை தன்னுடைய நிலையை சொல்லி சொல்ற, அவ்வளவுதானே நான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி கருத்மான் கிளம்புறேன். கருத்மான் கிளம்பச்சே வினத்தை அம்மா ஆசீர்வாதம் பண்ற. இந்திரனோட போர் புரிவதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இந்திரன் இந்த அமிர்தத்தை தங்கள் மாத்திரமே தங்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய வஸ்துவாக வச்சுருக்கான். ராட்சதர்கள்லாம் சககாரம் பண்ணா அவளுக்கு கூட துணி கூட கொடுக்காத மொத்தம் இவாளே வச்சிருக்கிறதானோ அப்படிப்பட்ட ஒரு அமிர்த விஷயத்துல ஒரு தீர்மானத்தோட இருந்திருக்கிறோம். அத அவனுடைய கிரகத்தில இருந்து மாளிகையில இருந்தே இஷ்டம் வருதுன்றது எவ்வளவு பெரிய தாகந்தமான காரியம். அந்த தாகந்தமான காரியம் பண்ணச்சே உனக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது. அவ பெரிய அந்த வினத்தை வந்து தேவதைகள் எல்லாம் உபாசனம் பண்றவள், அவள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். பட்ச உதய மாருத பாது சந்திரஹா பிருஷ்டஞ்ச புத்திரக சிரஸ்து பாது தே வந்திஹி பாஸ்கர சர்வமேவது விஷ்ணு சர்வகதா சர்வாண்யங்கானி தவ சைவஹி. அம்மாக்கு இந்த குழந்தை நடத்துல பரிவு எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி ஒவ்வொரு தேவதை அந்தந்த அவயவங்களை ரட்சணம் பண்ணட்டும் என்று சொல்றது. கருத்மான் பக்ஷியா போயிட்டேன். பட்சிக்கு அந்த இறக்கைகள் தான் பிரதானம். பட்சே மாறுதா பார்த்து மரு தேவதை இருக்கே, அந்த மரு தேவதைன்றது உன்னுடைய இறக்கைகளை ரட்சணம் பண்ணட்டும் அவளுடைய பிரார்த்தனை. சந்திரனா பிரச்சஞ்ச புத்திரக குழந்தை உன்னுடைய பின்பாகம் இருக்க அந்த பின்பாகத்தை சந்திரன் ரட்சணம் பண்ணட்டும். சிரஸ்து பாத்தே வன்னி, இப்ப இந்த முகம் அழகு எல்லாம் இருக்கிறதா முகமா சொல்றோம், அந்த சிரஸ்தா சொல்றோம் இல்லையோ, அது வன்னி ரட்சணம் பண்ணட்டும், அக்னி பகவான் ரட்சணம் பண்ணட்டும். பாஸ்கர சர்வமேவது, சூரியன் எல்லா பாகத்தையும் ரட்சணம் பண்ணட்டும். விஷ்ணு சர்வகத சர்வாண் எங்கானி தப்சகி வகி, பெருமாள் விஷ்ணு சர்வகதராக இருந்திருக்கார், எல்லா இடத்திலையும் இருப்பவராக இருந்திருக்கார். அவர் உன்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் இருந்துட்டு எல்லா அங்கங்களிலையும் இருந்துட்டு அந்த எம்பெருமான் உன்னை ரட்சணம் பண்ணட்டும் என்று சொல்ற. ஒரு அம்மாவா இருந்துட்டு குழந்தைய ரட்சணம் பண்றதுக்கு வரைச்சே பிரத்யங்கத்தை சொல்லி சொல்லி இருந்த தேவதைகள்லாம் ரட்சணம் பண்ணட்டும்னு சொல்ற மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த கருத்மானம் மங்களாசாசனம் பண்ணச்சே பிரத்யங்கத்தை சொல்லி அந்த கருத்மானுடைய முகரூபமாக இருக்கக்கூடிய அழகு நகசிரேணி இப்படி ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி அந்த வைபவத்தை உலகத்தோர் உலகத்தார் உணரும்படியாகவும் பண்ற. அதோட மாத்திரம் இல்ல, அந்த மங்களாசாசனம் பிரத்யங்கமாக இருக்கக்கூடிய மங்களாசாசனம் அந்த கருத்மானுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தி தனக்கு அத்தியாத்ம வித்தியை அனுகிரகிப்பதற்கு காரணமாக ஆறுதுன்றதும் இதுல இருந்து ஏற்படுறது. ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, ராமர் காட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்ற, தன்னுடைய அம்மா உண்ட சொல்லி சொல்ற, கௌசல்யா உண்ட சொல்லி சொல்ற. அப்போ கௌசல்யா சொல்றா, சொன்னாலா குழந்தை இல்லைன்ற ஒரு கஷ்டம்தான் இருந்தது, இப்போ இப்படி ஒரு இந்த சொர்ண விக்கிரகமாட்டமும் ஒரு எல்லா குணசம்பத்தியோடையும் எல்லா குணங்களோடையும் ஒரு குழந்தைய பெற்று காண்பிச்சுட்டு அது பிரியறதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு. இத்தனை நாள் அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு கஷ்டத்தோட போயிட்டு இருக்கோம், இப்படி குழந்தைய காண்பிச்சுட்டு அதுக்கு பிரியணும்ன்றது இருக்கேன். இது எந்த அம்மாவாலையும் ஏத்துக்க முடியாத ஒரு நிலையாக இருந்துருக்கேன். நான் என்ன, நானும் உன்னோட வந்து விட்டமானெல்லாம் கௌசல்யா கேக்குறா. கௌசல்ய மாதிரி ஒரு சமயானுசாரமாக நடந்துக்கிறவா வேற யாருமே கிடையாது. அவ்வளவு ஒரு விவேகத்தோட நடந்துக்கிறதா எல்லா குழந்தைகளுக்குமே எல்லா அம்மா அப்பாக்களுக்குமே பார்த்தோம்னாக்க அந்த குழந்தைகள் இடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கிற குழந்தைகளாக இருந்து அந்த குழந்தைகள் இடத்துல ஒரு பிரிவோ வேற விதமான ஒரு நிலையோ நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க எந்த அம்மா அப்பாவாலையும் அந்த சட்டுன்னு அம்மாவால அதுலயும் முக்கியமா அம்மாவால தாங்கிக்கிறதுன்றது கட்டமான விஷயம்தான் அது. ஆனா ஒரு விவேகம் அவங்களுக்கு இப்ப ராவரும் யுக்தி பூர்வமாக கௌசல்யா என்ன சொல்ற இப்ப கைகை இத்தனாடு கௌசல்யைய அவஜ்ஞை பண்ணி கைகையினுடைய வீட்டிலேயே தசரத சக்கரவர்த்தி இருந்தா கூட அது பெருசா பொருட்படுத்தல கௌசல்யா. ஆனா இப்ப கைகேயி வந்து விபரீதமான புத்தியோட போயிட்டான், தசரதனுடைய எண்ணத்துக்கு விபரீதமா நடந்துட்டான். இனிமேல் தசரதரை அவள் எப்படி பார்த்துப்பான்னு சொல்ல முடியாது. தசரதனிடத்திலிருந்து என்ன விரும்பினாலும் அது அவளுக்கு கிடைச்சிடுத்து. இனிமே அவிஜம் பண்ணி தன் பையனே தான் ராஜாவாயிட போறான். இந்த கிழவரை யாரும் மதிக்காரு போயிட்டாங்கனாக்கா என்ன பண்றது? நீ பதிவிரத்தையா இருக்கிறபடினால நீ எந்த சன்னிவேசத்திலையும் நீ பத்திய விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பதிரக்ஷணார்த்தம் என்னுடைய பிரிவை நீ தாங்கிக்கோ, நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு ராமர் உபதேசம் பண்ற. ராமர் வந்து ஒரு நல்ல வார்த்தையா அந்த விவேகமாக உனக்கு தெரியாத நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சாந்தோஜன சொல்லி சொல்ற. சொன்ன பிற்பாடு கௌசல்ல வழி அனுப்பி வைக்கிற, வழி அனுப்பிட்டு வச்சு அவ சொல்ற வார்த்தை ராமாயணத்துல வரைச்சு அயோத்தியா காண்டத்துல 25வது சர்க்கத்துல சொல்லி சொல்ற. அவ ஒவ்வொரு தேவதையும் பிரார்த்தனை பண்ற, சீக்கிரமே நிமர்த்தஸ்வ வர்த்தஸ்வஜ சதாங்கிரமே உபதேசம் பண்ணிருப்பா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருப்பா. இருக்கிற காலத்திலயும் நல்லதே பண்ணின்று, சத்துக்கள் இருக்கிற காலத்திலயே பண்ணின்று அப்படின்னு சொல்லி மகாபாகோ சிரஞ்சீவாபிரக்ஷிதாக்கு விசேஷம் என்ன, பையனா இருக்கிறவனுக்கு என்னன்னா பிதிரு சிசுரோட மாத சிசுரோட இது பண்ணினான்னா தான் சத்தியத்தோடய நடந்திருந்தான்னாக்க இவைதான் அவனை ரட்சணம் பண்றதுன்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அப்போ கௌசல்யா சொல்ற, ஸ்வஸ்தி தாத்தா விதாத்தா ஸ்வஸ்தி பூஷா பகோரியமா, உனக்கு ஸ்வஸ்தி பிரம்மா ஸ்வஸ்தி உண்டா மங்களத்தை உண்டு பண்ணட்டும், இப்படி ஸ்வஸ்தி பூஷா பகன் அரியமான் லோகபாலர்கள் இந்திரன் எல்லாரும் உனக்கு மங்களத்தை உண்டா நட்டும் அப்படின்னு சொல்ற. அந்த தினங்களுக்கு அதிதேவதையாக இருந்திருக்கிற ரித்துக்கள் பட்சங்கள் மாசங்கள் தினங்கள் முகூர்த்தங்கள் எல்லாம் ஸ்வஸ்தி குருவந்து தேசதா ஸ்வஸ்தி திருதிஷ்ட தர்மஷ்ட பாத்துத்வாம், உன்னுடைய நிலைப்பாடு தர்மம் இவைகள்லாம் உன்னை ரட்சணம் பண்ணட்டும்னு இப்படி சொல்லிட்டு வர, ஒவ்வொரு தேவதையா சொல்லிட்டு வர, சந்தஷ்ட பகவான் தேவகா சோமஸ்ட பிரகஸ்பதினு சொல்லி இவாள்லாம் நான் இத்தனை நாளா நான் இவாளெல்லாம் ஆராதனம் பண்ண ஆராதனம் பண்ணவாள்லாம் உன்னை ரட்சணம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ கடைசியில சொல்ற, விரதராசே சமபவத்தே பவது மங்களம் என் மங்களம் சுபர்ணசிய வினதா கல்பயத்துரா அமிர்தம் பிரார்த்தையாமானசிய தத்தே பவது மங்களம் என்பதாக சொல்லி சொல்றார். அமிர்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வினதா கருத்மானிடத்துல சொல்ற. அப்ப அமிர்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லச்சே கருத்மானுக்கு எந்த விதமான மங்களத்தை அவ கருத்மானுடைய அம்மா வினத்தை சொல்லி அனுப்பிச்சாலோ அந்த மாதிரி நான் உனக்கு சகல மங்களமும் உண்டாகட்டும்னு பிரார்த்தனை பண்ணி அனுப்புறேன்னு அர்த்தம். என் மங்களம் சுபர்ணசிய, சுபர்ணசியன்னு கருத்மானுக்கு என் மங்களம் யாதொரு மங்களத்தை வினதா கல்பைய புறா, இந்த கருத்மானுடைய அம்மா வினதா எதை சொன்னாலோ அத அமிர்தம் பிரார்த்தயமானது தத்தே பவது மங்களம், அந்த மங்களம் உனக்கு உண்டாகட்டும் என்பதாக கௌசல்ய சொல்லி அனுப்புறான். வினதா சொல்லினது அனுப்பிச்ச மங்களம் எப்படின்னு அந்த கருத்மானுடைய ஒவ்வொரு அவயவங்களை சொல்லி அந்த அவயவங்களுக்கு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தேவதா ரட்சணம் பண்ணட்டும் என்பதுதான் அந்த இடத்துல வினதா சொன்ன ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் இங்க அந்த திருவேணியினுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் சொல்லி சுவாமி பிரார்த்தனை பண்றேன். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த தருணத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை இன்னும் பார்க்கலாம். நம்ம நமயித மஜக பரியாய பரியாய நெரியாத பட்சா நிலப்பாங்க நொத்வேல பாந்தோதி பீச்சீண்ட பேட்டா நசாகாந்தன்னு சொல்றவா. இதுல ரேபமும் ரேபம்னா ரகாரம் ராம் ரேபமும் யகாரமும் சேர்ந்து பரியாய பரியாய முதல்ல சபரியாய பரியாய நெரியாத இப்படி மூணு இடத்துல சேர்ந்து சேர்ந்து வருது. இதுக்கு சேகான் பிராசம்னு பேர். இது சப்தத்துல வரக்கூடிய ஒரு விசேஷம். அதே மாதிரி தயேதா தயேதாச்சமே தயேதான்ற ஒரு வர்ண சமுதாயம் இருக்க அக்ஷர சமுதாயம் மறுபடியும் சொல்றது. அதே மாதிரி விதேயா விதேயா அப்படின்னு இப்படி இந்த அக்ஷர சமுதாயங்கள்ல வர்ண சமுதாயங்களை சொல்லி இது ஒரு சேகான் உபராசத்தை அற்புதமான ஒரு அணி. இது இந்த ஸ்லோகத்துல ஒரு விசேஷம் இருக்கு. அதே மாதிரி பக்ஷா நிலப்பால் நோத்வேல பாதோசி அந்த லகாரம் இருந்துருக்க பல முறை திருப்பி திருப்பி அதுவே வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து திருநீபாவ பாஸ்வன் நகஸ்திரேன அந்த பாபான்ற இந்த அக்ஷரங்கள்லாம் இப்படி வருது. இப்படி பல பிரகாரமாக இவையெல்லாம் இந்த தருணத்துல ஒரு அலங்கார விசேஷங்கள்லாம் சப்த சக்தி சப்தத்தினுடைய இது விசேஷம் இருக்குன்றது பிரகாரம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இந்த இடத்துல தம்ஸ்ரயா வஜ்ரிணேன்னு சொல்லி சொல்றீங்க. வஜ்ரினே தம்ஸ்ரயான்றது வந்துட்டு இப்ப இந்திரன் போல இவன் வஜ்ரி வஜ்ரின்னா இந்திரன் ஆறு இந்திரன் போல இவனும் ஆறான்னு அர்த்தம். கருத்மானும் ஆறையும்னு அர்த்தம். அப்ப வஜ்ரியார்கள் வஜ்ராயுதத்தை தரிச்சுட்டு இருக்கிறதுனால இந்திரனுக்கு வஜ்ரின்னு பேரு. வஜ்ராயுதம் போன்றதாக இருந்திருக்கிற ஒரு அழக தரிச்சுட்டு இருக்கிறதுனால இவரும் வஜ்ரியாக ஆயிடுறேன்றது. இது ஒரு உபமானம். இந்த உபமானத்தை சொல்லி தர்ம வாசிக்கமான சப்தம் இல்லாத இருக்க நுட்பமா இருக்கக்கூடிய இது உபமானமா இருக்கு. தம்ஸ்ரயா வஜ்ரிணே என்பதாக சொல்லி சொல்ற புஜங்க புருவே அப்படின்னு சொல்லி இருக்கு. புஜங்க புருவேன்றது இங்கேயும் ஒரு உபமானம். புரு கருத்மானுடைய புரு பாம்பு மாதிரி இருக்குன்னு அது உபமானம்ன்றது இந்த இடத்துல இருக்கு. பாம்பு வளைஞ்சு இருந்துருக்கும், இது படம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, பாம்பு படம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னாக்க ஒரு இடத்துல வந்து பெருசா இருந்துட்டு அந்த மீதி இடங்கள்ல குறைவா இருந்துட்டு இருக்கிறது இருக்க அந்த மாதிரி ப்ரூலையும் இருக்குன்றதெல்லாம் சொல்லி தெரியப்படுத்துறது. இப்படி அஷ்டவிசேஷம் மாத்திரம் இல்லை, இந்த சரணத்துல சப்த விசேஷங்களும் விசேஷமாக இருக்கிறது நம்ம அனுபவிக்கிறோம். நமயித மஜகத் பரியாய பரியாய நிரியாத பட்சா நிலப்பால நொத்வேல பாதோதி பீதி தபேடா ஹதாகாத பாதாள பங்கார சங்க்ருத்த நாகேந்திர பீடா திருணி பாவ பாஸ்வன் நகஸ்ரேணயே சண்ட துண்டாய நிருத்ய புஜங்க ப்ருவே வஜ்ரிணே தம்ஸ்ரயா துப்ய மத்யாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்ய மாபாதயேதா தயேதாச்சமே. இப்படி கிருப பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். இது பிரார்த்தனை பண்ண பிற்பாடு அடுத்த சரணம் நாலாவது சரணம் அற்புதமான சரணம். மனுரணிதபட்சி வக்ரத்வரத்தாரகஸ்தாவகஸ்தித்ரபானு பிரியாசேகரத்ராயதாம் நஹ த்ரிவர்கஹ பவர்க பிரசூதிஹி பரவ்யோமதாமன் வலத்வேதி தர்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜ்ஞாவதீர்ன ஸ்திராம் தத்வபுத்திம் பராம் பக்திதேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோ கிரீம் ததீதா முதா காமஹீனா மஹீனா மகிந்தகா. நாலாவது சரணத்துல பிரார்த்தனை பண்ற இந்த மூணு சரணத்துல சொன்ன கிரமத்துல என்னன்னா, சாதாரணமா இதுல கருட மந்திரம் பஞ்சாட்சரங்களோடு கூடியதாக ஒரு மந்திரம் உண்டு. இது சங்கேபமான மந்திரமும் விஸ்தாரமான மந்திரமும் இன்னொன்னு இருக்கு. இந்த கருட மந்திரத்துல பஞ்சாட்சரியாக இருக்கக்கூடிய கருட மந்திரத்தினுடைய விசேஷத்தை பத்தி சொல்ல சொல்றேன். மந்திர பிரதிபாத்தியமான தேவதை அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண குரு, இவ மூணு பேரிடத்துலயும் பக்தியோடு இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஸ்ரீமத் சாரத்துல அட்டாட்சரம் திருமந்திரம் மூலமந்திர அதிகாரத்துல வரத்தே மூணு ஸ்லோகங்கள் அந்த இடத்துல ஆரம்பத்துல உள்ளன. ஸ்லோக ஆரம்பத்துல அந்த மூணு ஸ்லோகம் கல்யாணம் ஆகிறது கார்த்தைக்கும் சுதர்மம் பிரக்யாத்தையும் பிரணயத்தேதாதிபேதம் ஆத்தியங்கமும் பிரதிகோருக்கும் அட்டகற்ற பந்துத்ததாம் பதிரிகாசிரமம் தாபசோனகான்னு இங்க மந்திரம் மந்திரத்தை உபதேசம் மந்திரத்துல மந்திர பிரதிபாத்தியமான தேவதை மந்திரத்தை நரநாராயண ரூபமாக உபதேசம் பண்ண அந்த இந்திரமான் மூணாவதாக மந்திரம். இந்த மந்திரத்துக்கும் மூணுத்துலயும் ஒரு பக்தி இருக்கும். எந்த ஒரு மந்திரமுமே பலிக்கக்கூடியதான ஆறுது எப்போ என்ன கேட்டோம்னா, மந்திரத்துல விசுவாசம் இருக்கணும், மந்திர பிரதிபாத்திய தேவதையினிடத்துல விசுவாசம் இருக்கணும், மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியனிடத்துல இருக்கணும். இப்ப இந்த மூணு பேரிடத்துலயும் பக்தியை சதாச்சாரியம் எப்பவும் பக்தி பண்ணணும், அப்பதான் மந்திரம் நிலைக்கும் என்பதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மந்திர இந்த இடத்துல மந்திர பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற கருட மந்திரம் பிரமாண சுவாமி தேசிகனுக்கு அப்படிலா கருட மந்திரத்தை உபதேசம் பண்ண அந்த உபதேசம் பண்ணின கருட மந்திரத்தை கொண்டு அந்த கருடனை தியானம் பண்ணி சாட்சாத்கரிச்சு அவரிடத்துல இருந்து ஹைகிரீவ மந்திர உபதேசம் எல்லாம் பெற்றது தேசிகனுடைய சரித்திரம் விசாரமா நம்ம பாக்குறோம். இப்ப அந்த மந்திரத்துல ஒரு விசுவாசம் இருக்கணும், மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியனிடத்துல விசுவாசம் இருக்கணும், அதே மாதிரி மந்திர பிரதிபாத்திய தேவதையா இருக்கிற கருத்மானத்துல விசுவாசம் இருக்கணும், பக்தி இருக்கணும். சுவாமி தேசிகனுக்கு அப்புள்ளார் இடத்துல மந்திரத்தை உபதேசம் பண்ணவரா இருக்கிற அப்புள்ளார் இடத்துல பக்தியும் இருந்த பக்தின்றது இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்படி யாராலையும் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பக்தி. சுவாமி சாதிக்கச்சே ரகசிய திரைதாரத்துல கடைசியில சாதிக்கிற நான் இந்த ரகசிய திரைதாரத்துல இவ்வளவு விஷயம் இருந்துட்டே இவ்வளவு விஷயமும் நான் எதுவுமே நான் சொல்லல. அப்பிள்ளார் கிளிப்பிள்ளையை பழக்கி வைக்குமா போலே பழக்கி வைத்த சொற்கள் தான் இவை என்பதாக சொல்லி சொல்றார். தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிறார் அப்பிள்ளார் ஒரு கிளிப்பிள்ளைன்னா கிளிய அது அந்த பழக்கி வைக்கிறவா என்ன சொல்லுமோ அதுதான் அது சொல்லுமே தவிர தது அதிரிக்தமாக அதற்காகவும் வேறுபட்ட வார்த்தையே அதுக்கு சொல்ல தெரியாது. ஒரு கிளிப்பிள்ளைய பழக்க ரிஷிக்கு ஆசிரமத்துல இருக்கிற கிளிப்பிள்ளைய பழக்கி வைக்கிறா அந்த ரிஷிக்குமாரெல்லாம் யாரன்னா உள்ள வரதே சுவாகத்தம் அவசியம் எழுந்திரணும் அப்படின்னு சொல்லணும்னு பழக்கி வைக்கிறாருன்னா அது குழந்தை அந்த கிளி என்ன சொல்லணும், யார் உள்ள வரத்தையும் சுவாகத்தம் உங்களுக்கு நமஸ்காரம் அவசியம் எழுந்திரணும்னு சொல்ல போறது வரிசையோ உதட அடிதான்னு சொல்லி அது சொல்ல போறது வேற ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. அந்த மாதிரி அப்பிள்ளார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அததான் நான் மனசுல தரிச்சுண்டு நான் அததான் நான் சொல்லியிருக்கேனே தவிர நான் ஒரு எழுத்து கூட நான் அதிகப்படியா நான் சொல்லலைன்னு அப்பிள்ளார் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி தனக்கு வந்திருக்கிற ஜானம் முழுக்க முழுக்க அப்பிள்ளாரதான்னு சொல்லி சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சொல்லி சொல்ற அதிகரணக்கார அவளியில எல்லா இடத்துலயும் சொல்லி சொல்ற அந்த மாதிரி எல்லாம் வரைச்சே இப்ப தேசிகனுக்கு மந்திரோபதேஷ்டாவாக இருந்திருக்கிற ஆச்சாரியனிடத்துல பக்தி நல்லா தெரிஞ்ச விஷயம். மந்திர பிரதிபாத்திய தேவதை, அந்த மந்திர பிரதிபாத்திய தேவதையாக இருக்கிற கருத்மான், கருத்மான் விஷயமாக அவர் இந்த மூணு சரணங்களால கருத்மானுடைய வைபவத்தை சொல்லி தன்னுடைய பக்திய பிரகடனம் பண்ற அவருக்கு. ஆகையால நமஹா நம ஸ்பன்னகனந்தாய வைகுண்ட வசனத்தினேன்னு ஆரம்பிக்கிட்டேயும் கருட மகில வேத நீடாதிரூடம்னு சொல்லி இந்த மாதிரி மூணு சரணங்களாலையும் வந்து ஜெய கருட சுபர்ண இப்படி இந்த மூணு சரணங்களாலையும் கருத்மானுடைய வைபவத்தை சொல்லி சொன்னார். மந்திர பிரதிபாத்திய தேவதையினுடைய வைபவம், இப்ப மந்திரத்தினுடைய வைபவத்தை இப்போ சொல்ல போறேன். அதுல இருக்கக்கூடிய மந்திரத்துல இருக்கக்கூடிய விசுவாசம், மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அதை இது மூலமாக இந்த நாலாவது சரணத்துல வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா ஒரு பிரார்த்தனையும் சொல்ல போறேன். அததான் நாம இப்ப பார்க்க போறோம். மனுரங்கத பட்சி வக்ரஸ்வரத்தாரகஸ்தாமகஸ்திரபானு பிரியாதே கரஹாத்ராயதாம். இந்த மந்திரத்தினிடத்திலேயே ஒரு பிரார்த்தனை பண்ற கருட மந்திரமுக்கு அது மனுகு அப்படின்னு சொல்லச்சு. மனுகுன்னா மந்திரம்னு அர்த்தம் இருக்கு. அந்த மனு அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த தேவதை அந்த கருத்மானுடைய மந்திரம் தாவகம் மனுகு நகா திராயதாம். தாவகா இது கருத்மான பார்த்து சொல்றோம் அப்படின்னாலே, உம்முடைய மந்திரமானது நகா திராயதாம் எங்களை ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்லிக் கொள்ற. மனுகு அனுகத பட்சி வக்ர ஸ்வர தாரக ஸ்தாவக சித்ரபானு பிரியா சேகர என்பதாக சொல்லி சொல்ற. கருட மந்திரம் என்னது என்ன கேட்ட, இந்த கருட மந்திரம் மந்திரத்தை அப்படியே நேரம் சொல்லக்கூடாது, அது உபதேச முறையில தான் தெரிஞ்சுக்கணும். இப்ப அசாட்சரத்தையே கூட உபதேசம் பண்ணச்சு, அதாவது உபனிஷத்துல சொன்னச்சு, ஓமித்யே காட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி என்ன சொல்லி சொல்ற. ஓமித்யே காட்சரம்னு பிரணவம் முதல்ல ஒரு அக்ஷரமாக இருந்திருக்கு, நமஹான்றது அதுக்கு அடுத்த இரண்டு அக்ஷரங்கள், நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேன்னு சொல்றது இருக்க அது அஞ்சு அக்ஷரங்கள், இது எல்லாம் சேர்ந்து எட்டு அக்ஷரங்களாக ஆகின்ற நன்றுதெல்லாம் சொல்லச்சு. இப்ப அது நேரம் அப்படியே சொல்லி சொல்லலாம் மல்யம் ஏகத்வை நாராயண சாட்சாட்சரம் பதம், இதுதான் அசாட்சரத்துல இருக்கக்கூடிய பதங்கள் என்பதாக உபனிஷத்து சொல்றது. அந்த மாதிரி கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கணும், ஆச்சாரியால் மூலமாக உபதேசம் பண்ணிக்கணும். ஆகையால ஆனா அந்த மந்திரத்துல இருக்கிற விசேஷத்தை சொல்லணும். எப்படி சொல்றது, அந்த மந்திரத்தை நேரடியா சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்லி சொல்ற. மனுரனுக மனுகு அனுகத பக்ஷி வக்ர புறத்தாரக தாவகா என்பதாக சொல்லி சொல்ற. அனுகதா பக்ஷி வக்ரஹா அப்படின்னு இந்த கருட மந்திரத்துல இந்த பக்ஷின்ற சப்தம் இருக்க இது மாறி வருது. அதுல பான்னு ஒண்ணு இருக்கு, பான்ற ஒரு அக்ஷரம், ஷீன்னு ஒரு அக்ஷரம், ரெண்டு அக்ஷரங்கள். இந்த ரெண்டு அக்ஷரங்கள்ல ஷீன்ற ஒரு அக்ஷரம் இருக்க அது அது முன்ன இருந்துருக்கு, அதுக்கப்புறமா பான்ற அக்ஷரம் இருந்துருக்கு. இப்படி மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும்னு அர்த்தம் இருக்கு. அதாவது இந்த கருட மந்திரம் எப்படி இருக்குன்றத ஒரு இங்க காண்பிச்சிருக்க மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல பிரணவம், அதுக்கப்புறமா கீன்ற ஒரு அக்ஷரம், அதை பின்தொடர்ந்து இருப்பது பான்றது, அதுக்கப்புறமா பிரணவம், அப்புறம் சுவாகாரம் எல்லாம் இருந்துருக்கு. இப்போ இத இந்த கருட மந்திரத்தை தான் ஒரு பிரகாரந்தரமாக இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். இந்த மந்திரம் ஜபாதிகள்னால அனுசந்தானம் மூலமாக பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. இப்போ அனுகத பக்ஷி, அனுகதமாக இந்த க்ஷீன்ற ஒரு எழுத்த வான்ற எழுத்து இருக்க அந்த அது அனுகதமாக இருக்கு, அது பின்தொடர்ந்து இருப்பதாக இருக்கிறது ஒன்னு அர்த்தம். இன்னொன்னு இந்த கருட மந்திரத்திலேயே பல பிரகாரமாக இருக்கு. பிரணவம் ஸ்ரீ பா, மறுபடியும் பிரணவம் பாஹா, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அப்படி இல்லாத பிரணவம் பா அதை தொடர்ந்து ஸ்ரீ அப்புறமா சுவாஹா இப்படி இல்லாமும் கருட மந்திரத்துல பிரகாரம் பேகம் வேற வேற பேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் ஒரு பிரகாரமா சொல்லி சொல்ற, இந்த பான்றது ஒரு எழுத்து இருந்திருக்கு, இது க்ஷீன்ற ஒரு வர்ணம் வர்ணம், இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ந்ததாக இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. பக்ஷி சிப்ப இந்த முறையில ஒன்னு ஒண்ணும் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இருக்கு. மனுரனுகத பக்ஷி வக்ர, பக்ஷி வக்ரம், வக்ரம்ன்றது பூர்வ பாகம், முன் பாகத்துல இது இருந்திருக்கு. பூர்வ பாகத்துல மனுரனுகத பக்ஷி வக்ர புற தாரக, வக்ர இந்த பாக்ஷி என்றும் இந்த ரெண்டு அக்ஷரங்கள் இருக்க, இந்த ரெண்டு அக்ஷரங்களுக்கு முன் பாகத்துல பூர்வ பாகத்துல புற தாரக பிரகாசிச்சிருக்கு. எது தாரகம்னு, தாரக மந்திரம் பிரணவம், பிரணவம் பிரகாசிக்கப்பா. இந்த கருட மந்திரத்துல முதல்ல பிரணவம் இருக்கு. இது பிரணவத்துக்கு ஒரு ஏற்றம், என்ன எல்லா வேதத்துக்குமே இதுதானே மூலமாக சொல்லப்படுகிறது, ஆத்தியாட்சரமாக சொல்லப்படுகிறது பிரணவம் தானே. இது ரயில் மூணு வேதத்தையும் குறிப்பிடக்கூடியதானதாக இருக்கும் இல்லையோ. இப்ப இது வேதாத்மாவாக இருந்திருக்கிற கருத்மான், அந்த கருத்மான சந்தத்தை இந்த பிரணவமும் முதல்ல சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த பிரணவத்துக்கு உண்டான ஒரு ஏற்றம் அத்த சொல்லி சொல்ற, புறத்தாரக தாவக சித்ரபானு பிரியாசே கரஸ்திராயதாம். இது என்ன, சித்ரபானு பிரியாசேகர என்பதாக சொல்லி சொல்றார். சித்ரபானுன்றது அக்னி, அக்னிக்கு விவஸ்வான் அக்னி பல பண்ணி அப்படின்னு எல்லாம் பல அர்த்தம் உண்டு. அக்னிக்கு மனைவியாக பத்னியாக சொல்றவர் ஸ்வாகா, ஸ்வாகா சித்ரபானு பிரியா சேகர, சித்ரபானு பிரியா சேகர. சித்ரபானு தன்னுடைய சிரோபூஷணமாக, சித்ரபானு பிரியா தன்னுடைய சிரோபூஷணமாக கொண்டவராக இருக்க என்பதாக சொல்ற. இந்த மந்திரத்துல ஸ்வாகா என்பது அந்த இறுதியில வருது, முடிவுல வரதுனால பிரணவம், இந்த கிஷிப்பவோ பக்ஷியோ அடுத்தது பதம், இந்த ரெண்டு விதமான மந்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்வாஹா என்பதாக இந்த மந்திரம், இந்த மந்திரம் இருக்க. தாவகா மனுஷம், இது கருப்பான பார்த்து சொல்ற வார்த்தை, இது உம்முடைய மந்திரம் இது, இது கருட பஞ்சாட்சர மந்திரம் இது, இந்த கருடனுக்கே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. இந்த மந்திரம்ன்றது சாத்திர சமூகத்தில சொல்லிருக்கு, பல இடங்கள்ல சொல்லிருக்கு இந்த மந்திரம், இந்த வந்துருக்கு. பிரணவம் பூர்வம் அத்திய பட்சி சப்தம் அனந்தரம் பஞ்சாட்சரோ மகா மந்திரஹா பாகாந்த சம்பிரகீர்த்திதான்னு சொல்லிருக்கு. பிரணவம் பூர்வ முத்ரஸ்ய, முதல்ல பிரணவம், அப்புறமா பட்சி சப்தம் அனந்தரம், பட்சின்றது பட்சி சப்தம்ன்றது அனந்தரமாக வருது. அது மாறுபட்டு இருந்தாலும் சரி, கஷிபான்னு இருந்தாலும் பட்சின்னு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அங்க பட்சி சப்தம்ன்றது இருக்கு அந்த இடத்துல. அதுக்கப்புறமா ஸ்வாகாந்த, ஸ்வாகான்ற முடிவோட இருக்கக்கூடியது அந்த மந்திரமானது. இது வந்து இப்ப இது இந்த பிரகாரம் என்னன்னாக்கா அனுகதா பரியாயண ஸ்திதா அனுலோகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது யதாக்கிரமமாக இருக்கிறச்சே பட்சின்றது வரப்போறது. யதாக்கிரமமாக இருக்கக்கூடிய ஒரு பட்சி சப்தமானது அனுலோகமாக அது உள்டாவா சொல்றது இருந்துருக்க அது இடையில வருதுன்னு அர்த்தம். பட்சின்றத உள்டாவா சொன்னோம்னா சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி இப்பேற்பட்ட இந்த ஒரு மந்திரம், இந்த மந்திரமானது தாவக்கான மந்திரகான்னு சொல்லி மனுகோன்னு சொல்றாரு. இது கருப்பான பிரதிபாதனம் பண்ணக்கூடிய மனுவாக சொல்றதுன்னு சொல்ற இதே விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல ஆரம்ப ஸ்லோகத்திலேயே முதல்லயே சொல்லி சொல்ற. ஒரு விஷயம், பட்சி எத்தியஸ்த பட்சி த்விதய முகபுட பிரஸ்புடோதார தாரம் மந்திரம் காருக்மதம் தம் குதவ தயிதா சேகரம் சேலயாமஹா. பட்சி வத்தியஸ்த பட்சி, பட்சி அதுவே மாறுபட்டதாக இருக்கிறது சிப்பாந்து ரீதியில இருந்தாலும் பட்சியா இருந்தாலும் வத்தியஸ்த பட்சியாக இருந்தாலும் பட்சி சப்தம் என்ன, மாறுதல் செய்யப்பட்டதாக இருக்கிற பட்சி சப்தம் என்ன, ரெண்டு வகைகளுடைய முகப்புடம் இதனுடைய முன் பிரதேசத்துல பிரபுடோதார தானம் இதுல பிரகாசிக்கிறதாக இருந்திருக்கிற மிகவும் உயர்ந்ததாக இருக்கிற தானம். இங்கேயும் தாரகான்னு சொல்லி சொல்ற சொல்ற தாரகான்னு பிரணவத்தை சொல்லி சொல்ற பிரணவத்தை புத்தபக தயிதா சேகரம் புத்தபகம் இந்த இடத்துல வரைச்சே சித்திரபானுன்ற சப்தத்தை சொல்லி சொல்றாரு அக்னியை குறிப்பிடுறதுக்கு. அந்த இடத்துல புத்தபகம்னு அக்னியை குறித்து குறிக்கிற புத்தபக தயிதா சேகரம் அவருடைய தைரியா இருக்கிற ஸ்வாகான்ற சப்தம் இருக்கு, அந்த ஸ்வாகான்றத்தை கடைசியிலையும் உடைத்தானதாக இருக்கக்கூடிய மந்திரம் காரிஸ்மதம் மனம் சேலையாமகா, அந்த கருப்பானுடைய மந்திரத்தை நாம சேலையாமகா நாம தியானம் பண்ணுகிறோம்னு பிரார்த்தனை பண்ணிட்ட. அந்த இடத்துல மனுரனுகத பட்சி வக்ர புரத்தாரக சித்ரபானு பிரியாசேகர இந்த மனு, மனுன்றது மந்திரம். இந்த கருட மந்திரத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டா இது எல்லா புலத்தையும் திரிவர்காபவர்க்க பிரசூதி என்பதாக சொல்ற. திரிவர்க்கம்ன்றது தர்மார்த்த காமம் என்பதாக, அபவர்க்கம்ன்றது மோட்சம். இது திரிவர்க்கத்தையும் கொடுக்கும் மோட்சத்தையும் கொடுக்கும்னா இது மோட்சத்தை கொடுக்கிறவர் யாரு, பெருமாள் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப அந்த எம்பெருமானை கருத்மானாக அந்த சரீரத்தோட அவதாரம் பண்ணி நமக்கு இந்த கருட மந்திரத்தை நாம தியானம் பண்ணுவோம்னாக்கா கருட மந்திரத்தை உபாசனம் பண்ணுவோம்னாக்கா திரிவர்க்கம் தர்மார்த்த காமத்தையும் நாம அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம். திரிவர்காபவர்க்க பிரசூதி இவைகளை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த மந்திரமானது நகா பிராயதாம் நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாக இந்த தருணத்துல முதல்ல பிரார்த்தனை பண்றேன். இதுல இருந்து கருட மந்திரத்துக்கு பகவன் மந்திரங்கள் போன்ற விசேஷம் கருட மந்திரத்துக்கும் உண்டுன்றது ஏற்படுறது. அந்த கருட மந்திரத்தினால சகல காரிய சித்தியும் ஏற்படும். கருட மந்திரத்தை நாம் கணக்கு உபாசனம் பண்ணமானா ஜபம் பண்ணமானாங்க நமக்கு சகல காரிய சித்தியும் ஏற்படும் தெரியுது. இதுல சாஸ்திரத்துல சொல்லுச்சு என்ன சொல்றாருன்னு, இங்க சத்துருக்கள்லாம் அழிவதற்காக அபிஜார யாகம்னு ஒரு யாகத்தை வேதத்துல சொல்லிருக்கு. இந்த அபிஜார யாகத்தை என்னத்துக்காக சொல்றோம், இந்த வேதம் வந்து நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி ஆயிரம் மடங்கு பதிவோட இருக்கிறதுனால நமக்கு நல்லதுதான் போதிக்கணும். இப்போ ஒருத்தனுடைய அழிவு குறித்து சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேதத்துல என்னத்துக்கு அனுப்பிடுதுன்னு கேட்டா, விசுவாசம் வரணும் போது வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல நமக்கு விசுவாசம் வரத்துக்காக ஒரு ஐக்கியமான பதத்துல சத்ருஜெயம் நமக்கு வரணும்னாக்க, இந்த அபிகார யாகம் பண்ணோம்னாக்க இது சத்ருஜெயம் வரணும்னு இதுக்காக அபிகார யாகம் பண்றான். சத்ருஜெயம் ஏற்பட்டது. சத்ருஜெயம் ஏற்பட்ட பிற்பாடு வேதத்துல இன்னும் என்னென்ன சொல்லிருக்குன்றத பராமர்சம் பண்றான். அப்படி பராமர்சம் பண்ணச்சு தனக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யாதிகளுக்கு வாயு தேவதாக்கும் வாயு வேட்டு தேசமான தேட்டம் பூத்திக்காமான்னு இந்த வாயு தேவதாக்குமான பண்ணுவோம்னா யாகம் பண்ணுவான ஐஸ்வர்யம் கிடைக்கும், புத்திரகாம எட்டி பண்ணா புத்திரன் கிடைக்கும், அதே மாதிரி ஜோதிஷ்டம் மாதிரி யாகங்கள் எல்லாம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும்ன்றதெல்லாம் ஒரு விசுவாசம் ஏற்பட்டு அப்போ அந்த சொர்க்காதி பலனுக்காக காரியத்தை பண்றோம். இன்னும் ஒரு லெவல்ல அடுத்த நிலையில என்னன்னா, இது எல்லாமே அழியக்கூடியது, அழியாததாக இருக்கக்கூடிய மோட்சத்தையும் இந்த வேதம் காண்பிச்ச வழியில போனா தரலான்றத அந்த பக்தியோகாதிகளையும் தெரிஞ்சுட்டு அப்போ அழியாததாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அந்த பலனையும் பெறுவதற்காக முயற்சிப்படுறா. இது படிப்படியா போறதுக்காக காண்பிக்கிறது தான் இது விஷயம். அந்த மாதிரி அதே இந்த இடத்துல என்னன்னா, தேசிக நீதி பெயர் சொல்றதுக்காக தேசிகன் சொல்றதுல ஒரு விசேஷம் இருக்கு. திரிவர்க்கா பவர்க்க பிரதூதி பரத்யோம காமந்தன் சொல்றது கருத்மான் இடத்துல பிரார்த்தனை பண்ண இறங்கும். மத்யாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாந்த மாபா நயேத்தாந்த ஏதாச்சமேன்னு இந்த கருட மந்திரத்தை அவன் உபாசனம் பண்ணிதான் அவருக்கு ஹைகிரீவ சாட்சாத்காரம் ஏற்பட்டு அத்தியாத்ம வித்திய முழுக்க அவருடைய வசமாக ஆச்சு, விதேயமாக ஆச்சுன்றது நாம. ஆகையால இப்ப ஒருத்தருக்கு ஒரு பல சித்தி ஏற்பட்டவா சொன்னாங்கனாக்க அதுல விசுவாசம் அதிகம் வரும். இப்போ பல சித்தியை அடைஞ்ச சுவாமி தேசிகன் அந்த கருட மந்திரத்தினுடைய ஏற்றத்தை சாதிக்கிற அதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விசுவாசம் ஏற்படுறது. நம்ம எல்லாருக்கும் பரமோபாதேயமாக ஆகுதுன்றது ஒரு விசேஷமானது. அப்படிப்பட்ட கருட மந்திரம், அந்த கருட மந்திரமானது நம்ம எல்லாரையுமே ரட்சிக்கட்டும். நமக்கு திவர்க்கம் அபவர்க்கம் என்கிற எல்லா புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லதாக இருந்திருக்கிற மந்திரம் நம்மளை ரட்சிக்கட்டும் என்பதாக முதலிலே இந்த நாலாவது தருணத்துல சாதிக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த தருணத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கும் நாம பிரார்த்தனை பண்ணணும், கருத்மானத்துல பிரார்த்தனை பண்ற மாதிரி அந்த கருட பஞ்சாட்சரி மந்திரத்தினிடத்திலையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு சகல கேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சீகத்தினுடைய கல்யாண குமசாரினை ஸ்ரீமந்தேவன் கட்டேசாய வேதாந்த பிரவேணமாக